சிவனே அருணாச்சலாவுரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. சிவனே அருணாச்சலாவுரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. கார்த்திகை தீபச் சுடரினிலே காட்சியளிப்பது நீயே, கண்கள் பனிக்க பரவசமாய் கனலாய் பூப்பதும் நீயே. ஈசா மகேசா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, சிவனே அருணாச்சலாவுரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. பக்தியனும் நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே. பக்தியனும் நவநீதம் பரமாவும் மலையினிலே பல கோடி சுடர் ஏற்ற விரைகிறதே. பாமர அன்போரு வடமாய் தோன்றும் பரவச நிலையில் ஒளியேற்றும், பாமர அன்போரு வடமாய் தோன்றும் பரவச நிலையில் ஒளியேற்றும். எழுந்த ஜோதி வளர்ந்த போது இசைந்த கோஷம் வானேறும், ஈசா மகேஷா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, சிவனே அருணாச்சலாவுரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. சக்தி முகம் சுடரினிலே சந்திரனாய் குளிர்கிறதே, ஜகமெங்கும் கனிவேற்ற நிறைகிறதே. சக்தி முகம் சுடரினிலே சந்திரனாய் குளிர்கிறதே, ஜகமெங்கும் கனிவேற்ற நிறைகிறதே. சாஹச நிலையன உம்முகம் தெரியும், சக்திய சூரிய கதிர்வீதியும், சாஹச நிலையன உம்முகம் தெரியும், சத்திய சூரிய கதிர்வீரியும். ஜகத்தில் உன்னை நினைத்த நேரம் சகல யோகமும் கை கூடும், ஈஷா மகேஷா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா, சிவனே அருணாச்சலாவுரு தவமாய் மனதேறிவா, ஜோதி உருவிலே சிந்தையாழ்வது நீதானே ஈசா. கார்த்திகை தீபச் சுடரினிலே காட்சியளிப்பது நீயே, கண்கள் பனிக்க பரவசமாய் கனலாய் பூப்பது நீயே. ஈசா மகேசா அருணேஸ்வரா எங்கள் அருணேஸ்வரா.